சதா நிஷாமயந்த தவ வபுஹு ஸ்வயம் சமுதிதம் தவ வபுஹு சதா நிஷாமயந்த. அந்த இன்பம் எப்போது ஏற்படும்னு கேட்டா, உன்னுடைய திருமேனியை நாங்கள் எப்போது சேவிச்சுட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அது கிடைக்கும் போட்டுண்டார். அதுக்கு விசேஷங்கள் போட்டுண்டார். வபுஹு திருமேனி, வபுஹுன்றது திருமேனி, தவ வபுஹு உன்னுடைய திருமேனி. இது எப்படிப்பட்ட திருமேனி கேட்டா, சமுதிதம் ஸ்வயம் சமுதிதம், ஸ்வயம்னா தானாகவே, சமுதிதம்னா தோன்றிய, வபுஹு நபும்சகனக சப்தம், அதனால ஸ்வயம் சமுதிதம் தவ வபுஹு தானாகவே தோன்றிய உன்னுடைய திருமேனி. திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கே அதை சதா சதா பசித்தி சூரையகன்றதுக்காக அதே பதத்தை இங்கே போட்டுட்டார். எப்பொழுதும் நிஷாமயந்த நிஷாமயத்தின்றதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். சுவாமி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கிரியாபதம் இது. நிஷாமனம் பண்ணால் பார்க்கறது, நிஷாமயந்தகன்ற சத்ரந்தம் வயம்க்கு இது விசேஷனம். நிஷாமயந்தக வயம் நிஷாமயன் நிஷாமயந்தோ நிஷாமயந்தக சேவித்து கொண்டு பார்த்து கொண்டு கண்டினியூஸ் டென்ஸில் இது. இங்கே இதுக்கு இப்போ ஏன் இது இல்லைன்னு கேட்டால், சுவாமியோட விக்கிரகம் பெருமாளோட விக்கிரகம் முதல்ல இல்லை, அதனாலேயே பாகவதருடைய கோஷ்டியும் குறைஞ்சு போயிருக்கலாம். அப்போ அவள் நிறைய எண்ணல்கள் ஏற்பட்டதுனால பயம் ஏற்பட்டது. இப்போ ஒவ்வொன்றா அதை போக்க சொல்கிறார், போக்க சொல்லி சுவாமி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். ரங்கதாமினி அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் பயம் சமய தாமனி தாமினி தாமணி தாம தாமன இருப்பிடம் ஜோதிஷ் ரெண்டு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல ரங்கதாம ரங்கதாமினி அப்படின்னா ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தில், சப்தமி பக்தி ஏகவசனம் திருவரங்கத்தில். அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் அனிதர அபிலாஷ, இங்கே ரங்க ஸ்லோகத்தில் அதாவது அப்படியே நான் இங்கே சந்தையும் சொல்லணும் நினச்சிக்கிறேன், ஆனால் விஸ்தாரமாக போயிடும், அதுக்கு பயந்து சில சமயம் சொல்கிறது இல்லை. ரங்கதாமி அணிதர ரங்கதாம் அணிதரன்னு எம் என்னு ய அப்படி ஆயிடுச்சுனத்தில் அது என் சந்தினால. அப்போ ரங்கதாமி அணிதர அபிலாஷ ஸ்பிருஷாம் அணிதர அபிலாஷம் முதல்ல எடுத்துப்போம். இத்தர அபிலாஷன்னா வேறு ஆசை, அணிதரன்னு சொன்னால் நான் இத்தர அணிதர, அப்போ வேறு ஆசையே இல்லாதது. ஸ்பிருஷ்னா தொடுதல்னு அர்த்தம். ஸ்பிருஷும் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம் எதுக்கு முன்னாடியே, தொடுதல்னு அர்த்தம். இந்த ஸ்பிருஷு கடைசியில் வந்தால் அதை தொடுபவர்கள்னு அர்த்தம். இப்போ இவா விஷயத்தை தொடர்ந்து இருக்கட்டும், அந்த ஆசை பக்கமே போகாதவா பரமே காந்திகள். அப்போ ஸ்பிருஷாம்னு சொன்னால் அவர்களுக்கு ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம். அப்போ வேறு ஒரு ஆசையை திரும்பி கூட பார்க்காதவர்கள் அப்படிப்பட்ட பரமேகாந்திகளுக்கு அந்த தாத்பரியம் பயம் சமய அச்சத்தை போக்கு. சமயன்னா சமயதி, ஷம் வந்து அதை நீக்கிறது போக்குறது ஒழித்தல். சமயன்றது இப்போ லோட்டில் காரத்தில் மத்தியம புருஷனம் துவமேவ காரைய அந்த மாதிரி அது சமய, அது சமஹ சமயன் ஆச்சது சமய. ஸ்ரீயம் பகுலைய அச்சத்தை போக்கியாச்சு. அடுத்து என்ன பண்ண, ஸ்ரீயம் சொன்ன கைங்கரியஸ்ரீ அல்லது வைஷ்ணவ சமிருத்தி, அதுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். எப்படிப்பட்ட அந்த ஸ்ரீன்னு வர்ததாம் அபிவர்ததாம் நம்ம சாஸ்திரத்தில் செய்கிற மாதிரி, அது பகுலயன்னு சொன்னால் பகுலம்னா ஜாஸ்தி, பகுலயன்றது வளர்க்கச்சி சமய மாதிரியே. இதுவும் அந்த பேச்சொல்லேருந்து வரக்கூடிய தாத்து இது சமய பகுலைய. அப்புறம் ஸ்ருத விபக்ஷம் முன்மூலைய, ஸ்ருதன ஆசிரித்தால் தன்னை உன்னை அண்டியவர்கள் உன்னை அகந்தவர்கள். விபக்ஷம் சொன்னால் எதிர்ப்பு, அந்த விபக்ஷம்னு எதிர்ப்பு. அதை உன்மூலைய மூலம்னா வேர், உன்மூலையன்றது மறுபடியும் வேரோடு அறுத்துவிடு அல்லது வேரோடு கலைந்து அருள். உன்மூலையன்றது லோட்லக்காரம் மத்தியம புருஷ ஏகவசனம். நீ உழித்தருள், நீ வளரச்சை, நீ வேரோடு கலைவாயாக அப்படி அர்த்தத்தில் வருது. வயம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், ஸ்வயம் சமுதித்தம் தப வபு சதா நிஷாமயந்த திரிதேச நிர்வகத்தி முவி விந்தேவகி. ஒரு அமையத்தை பார்த்தோம்னா, பிரபோ முகுந்த பிரபுவே முகுந்தனே ரங்கதாமி அனிதர அபிலாஷ ஸ்பிருஷாம், வேறு ஒரு ஸ்ரீரங்கத்தில் இந்த திருவரங்கத்தில் வேறு ஒரு விஷயத்தை நினச்சி கூட பார்க்காத பரமேகாந்திகள் அவளுக்கு அல்லது அவளுடைய பயம் சமய பயத்தை போக்கு. ஸ்ரீயம் பகுலைய ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியை இங்கு ஏற்படுத்து. வரதட்சை, ஸ்ருத விபக்ஷம் உன்மூலைய, உன்னை அண்டியவர்கள், உன்னை நாடியவர்கள், உன்னை அடைந்தவர்கள் அவர்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்தா அந்த எதிர்ப்பை நீ போக்கு. அதற்கடுத்து நாங்கள்னா உன்னு கேட்டா, வயம், வயம்னா அகம் ஆவாம் வயம். ஸ்வயம் சமுதித்தம் தவ வபுஹு சதா நிஷாமயந்தா, தானாகவே தோன்றிய சதசித்தமாக இருக்கக்கூடிய உம்முடைய அற்புதமான திருமேனியை எப்போது சேவிச்சென்றே நிஷாமயந்தா திருதசன்றுபத்தியும் முக்தால் அல்லது நித்தியர்கள் நித்தியசூரிகளுக்கு இருக்கக்கூடிய என்ன இன்பம் இருக்குமோ அந்த இன்பத்தை புவி விந்தேமகி, இப்புவியிலேயே, புவின்றது பூ சப்தத்தினுடைய சப்தம் பக்தி ஏகவசம், புவியில் பூமியில் விந்தேமகி நாங்கள் பெறுவோம் அடைவோம்னு தாத்பரியம் வருது. இதுதான் 20வது பத்தியத்தினுடைய அன்பையும் அர்த்தம் ஆகின்றது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.